विश्वायमान रजसा कमलेन नाभौ वक्षस्थले च कमलास्तन चन्दनेन आमोदितोऽपि निगमैर्विभुरङ्घ्रियुग्मे धत्तेन तेन शिरसा तव मौलिमालाम्। ஸ்ரீமத்யே கோதாயே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஸ்வரே நமஹ. ஸ்ரீ கோதா ஸ்துதியில் இன்றைய தினம் நாம் 15வது பத்தியத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த பத்தியத்தில் மீண்டும் கோதா பிராட்டி சூடி கொடுத்த அந்த மாலையினுடைய சிறப்பையே நம் கவிதார்கள் செய்யும் வர்ணிக்கின்றார். எம்பெருமான் எவ்வளவு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு மதிப்போடு அந்த மாலையை ஏற்றுக்கொண்டான்றதுக்காக இந்த பத்தியத்தையும் நம் சுவாமி கவனம் செய்திருக்கிறார். எம்பெருமான் எப்பயும் அவன் சர்வகந்தன், எப்பயும் அவனிடத்துல கமகமான இயல்பா ஒரு வாசனையானது பெருகிக் கொண்டிருக்கும்னு சுருதி சொல்றது. மேலும் இன்னும் சில விஷயங்களை அவன் தரிச்சிருக்கிறதுனால அவைகளாலவும் கந்தமானது எப்போதும் அவனுடைய திருமேனியில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனா சிரசுல மாத்திரம் கந்தம் கந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு விஷயமும் இல்லையா? அந்த குறையானது எப்போ எம்பெருமானுக்கு நீங்கியதுன்னு சொன்னா, கோதா பிராட்டி சொல்லி கொடுத்த மாலையை அவன் சிரசுல தரிச்சின்ற உடனேவே அந்த குறையும் நீங்கிருத்தான். சர்வகந்தன்னு சொன்னா கூட அந்த சர்வமானது கழுத்திருக்குன்னு தான் அது புலக்கு. அப்படி அழகா சாதிக்கிற எம்பெருமானுடைய திருவுந்தி கமலம், கமலம்னாலே வாசனையுடைய புஷ்பம், அதில் இருக்கக்கூடிய துகள்கள் இருக்கும் இல்லையா, அந்த போல் ஒரு ஒரு துகளுமே ஒரு அண்டமாக ஆகக்கூடிய துகளாமது, அவ்வளவு விஸ்தாரமாக இருக்கும். அப்போ அவ்வளவு மகரந்த துகள்களுடைய அந்த கமலத்தினால் அவளுடைய திருவுந்தி பிரதேசமானது கமகமனு ஒரு நறுமணத்தோடு இருக்கான் இருந்ததான். பிறகு அந்த திருவுந்திக்கு மேலே திருமார்பு, திருமார்பில் வக்ஷஸ்தலத்தில் கமலா இருக்கா, பிராட்டி இருக்கா, பெரிய பிராட்டி. அவருடைய ஸ்தனங்களில் சந்திரமானது பூசப்பட்டிருக்கா, அந்த சந்திரமும் இவருடைய திருமார்பு மேலே உரசுறதுனால இப்போ திருமார்புக்கும் அந்த பகுதிக்கும் அந்த வாசனையானது வந்துருத்தான், நறுமணம் வந்துருத்தான். பிறகு திருவந்திக்கு அவனுடைய திருப்பாதம் இருக்கு இல்லையா, அந்த திருப்பாத கமலம் ஒன்று ஒரு பக்கம் இருக்க, இந்த ஸ்ருதியானது, ஸ்ருதினு சொன்னால் ரெண்டு ஸ்ருதி ஆயிடுது. இப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு வேதம், சம்ஸ்கிருத வேதம் சொல்றோம், இன்னொன்னு திராவிட வேதம் பிரபந்தம். இந்த ரெண்டுமே எம்பெருமானுடைய திருவடியை புகழ்ந்து பேசுவதனால் எப்போ அவைகள்னா நம்ம அவைகளையும் ஒரு வண்டுகளா வச்சுக்கலாம் அல்லது பாவிச்சுக்கலாம். அப்ப அவைகள் அங்கேயே புழங்கின்றது, சுத்தின்றது திருவடியிலேயே. அப்போ இன்னும் விசேஷமா சொல்ல போனா வகுலாபரணன்னு நம்மளுக்கு திருநாமம், எப்பயும் அந்த மாலையை சூடியவன் வகுல மாலையை. அப்போ வகுலா மோதிதன் சாய்ச்சர் சுவாமி தேசிகன். அப்போ அந்த அவருடைய பாடல்களுக்கு அந்த வகுல புஷ்பங்களுடைய வாசனை இருக்குமா, அப்போ 4000 அந்த வாசனையானது பெருகி இப்போ அந்த 4000 சம்ஸ்கிருத வேதம் ரெண்டும் திருவடியிலேயே சுற்றி இருக்கிறதுனால அப்போ திருவடி பிரதேசத்துக்கும் முழங்காலெலாம் வச்சுக்கலாம், அங்கேக்கும் வாசனையானது வந்துருத்தான். இவ்வளவு இருந்தும் எம்பெருமான சிரஸுக்கு ஒரு வாசனை ஏற்படுவதற்காக அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்க பிராட்டியினுடைய அந்த திருமொழியில் சம்பந்தத்தை பெற்ற மாலையை அழகா ரொம்ப சந்தோஷமா குனிந்த தலையோடு வாங்கி தன்னுடைய சிரசுல அணிஞ்சிருந்தானா, அத ரசமா இங்க தெரிவிக்கிறார் நம்ம சுவாமி. விபுகு தத்தே, விபுகுன்னு சொன்னா மறுபடியும் எம்பெருமான், பிரபுகு விபுகு அனைத்து இடங்கள்லையும் இருப்பவன், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன், பறந்து கிடப்பவன். தத்தேன்னு சொன்னால் இந்த தா தாத்து தான், தத்தேனை தரிக்கின்றான். இது ஆத்ம நேபதம் விபுகு தத்தே. விபுகு கிம் தத்தேன் அல்லது காம் தத்தே, எதை அணிகிறான்னு சொன்னால் மௌலி மாலாம். மௌலியை சிரசுன்னு பார்த்தோம், மாலாம்னா திருத்தியாபக்தி ஏக்க வச்சனம், மாலையை, உன் திருமுடியில் அணிந்த மாலையை அணிந்து கொள்கிறான். எப்படி, எங்கு அப்படின்னு கேட்டால் நதேன சிரசா. நதேன நதன்னு சொன்னா வணங்கிய, நதேனா இந்த சிரசாக்கு அது விசேஷனம். சிரசுன்றது சப்தம், சிரசான்றது அதனுடைய திருத்தியா பக்தி, தலையினால். எப்படிப்பட்ட தலையினால், வணங்கிய தலையினால், வணங்கிய முடியினால் அப்படின்னு அர்த்தமாறுது. யாருடைய மாலை, தவ, தவமௌலி மாலாம், உன்னுடைய திருமுடியில் அணிந்த மாலையை வணங்கிய சிரசால் அணிந்து கொள்கிறான். எதற்காக அப்படின்னு கேட்டால், அவனுக்கு அப்போ சாதிக்கிறார் சிரஸ் பிரதேசத்துக்கு ஒரு வாசனை வேண்டி. இப்போ சிரஸ் பகுதிக்கு மட்டும் வாசனை பெறுவான், மிச்ச பிரதேசங்களில் எப்படி வாசனை இருக்கா இல்லைன்னு கேட்டால், அதுக்கு சாதிக்கிறார் விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபு. விஸ்வாயமான இந்த ஆயமான இந்த மாதிரி பிரயோகமானது ஆகின்றன்னு அர்த்தமாக இருக்குது. விஸ்வம்னா உலகம். அப்போ பல உலகங்களாக பல அண்டங்களாக ஆகக்கூடிய ரஜஸ், ரஜஸ்னா அந்த துகள், மகரந்த துகள், ரஜசான்றது அந்த துகள்களினால் அல்லது துகள்களை உடைய கமலேன. இந்த கமலம்னா தாமரை, கமலேனன்னு சொன்னால் தாமரையினால், திருத்தியா பக்தி ஏகவசனம். இது எப்படிப்பட்ட கமலம்னு சொன்னால் விஸ்வாயமான ரஜஸை உடைய கமலம். அதனால் விஸ்வாயமான ரஜசான்றது கமலேனுக்கு விசேஷமாயிடுது. அப்படிப்பட்ட கமல தாமரையினால் நாபௌ, நாபௌனா திரு உந்தியில், நாபிஹி நாபௌ சப்தவிபக்தி ஏகவச்சனம். திரு உந்தியில் கமலா ஸ்தன சந்தனேன வக்ஷஸ்தலேச்ச, கமலான பெரிய பிராட்டி, ஸ்தனம்னா அவளுடைய கொங்கை, சந்தனம்னா சந்தனம், சந்தனேனன்றது திருத்தியாபக்தி ஏகவச்சனம். சந்தனத்தினால், சந்தனத்தினால் வக்ஷஸ்தலேச்ச, அவனுடைய வக்ஷஸ்தலம், வக்ஷஸ்தல பிரதேசமும் கூட நிகமைகி, இதில் வக்ஷஸ்தலேன்றது சப்தம் விபக்தி, அதிலும் திருமார்பிலும் நிகமைகி அங்கிரி யுகமே, நிகமைகின்னு சொன்னால் வேதங்களினால், திருத்தியாபக்தி பகுவச்சனம், வேதங்களினால் அங்கிரி யுக்மே, அங்கிரி அங்கிரின்னா அந்த பாதம், திருவடி, யுக்மம்னா பேர், இரண்டு இரட்டை, யுக்மேன்றது சப்தம் விபக்தி ஏகவச்சனம். அப்போ அதிலும் ஆமோதித அபி, மனம் ஆமோதித்தகன்றது இப்போ தான் முந்தின நேர் தான் பார்த்தோம், ஆமோதிதாபி இல்லையா, இல்லை பாஞ்சாவது பத்தியத்தில், பதினஞ்சாவது பத்தியத்தில் பார்த்தோம் ஆமோதவத்யபி, அந்த நறுமணத்தை பெற்றவளாக இருந்தாலும் கூடன்னு சொன்னார். அது மாதிரி இங்கே ஆமோதித்தகன்னு சொன்னால், அதனால் ஒரு மனம் ஊட்டப்பெற்றவனாக இருந்தாலும் கூட, அப்பினா இருந்தாலும் கூட, தவமௌலிமாலாம் நத்தேன சிரசாதத்தேன்னு மேலும் அவன் என்ன பண்ணுறான்னா, உன்னுடைய மாலையும் சிரசால வணங்கிய சிரசால தரிச்சுக்கிறான், அழகாக சாதிச்சார். ஒருத்தர் அன்மையத்தை பார்த்தோம்னா விபுஹு விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ கமலாஸ்தன சந்தனேன வக்ஷஸ்தலேச்ச நிகமைகி அங்கிரி யுக்மே ஆமோதித அப்படி தவ மௌலி மாலாம் நதேன சிரசா தத்தே. விபுஹு, விபுஹுவான எம்பெருமான் உன் நாயகன் விஸ்வாயமான ரஜசா, பல அண்டங்களாக உலகங்களாக மாறக்கூடிய தன்மையுடைய அந்த துகள்களை கொண்ட கமலேன தாமரையினால் நாபௌ திருவுந்தியில் ஆமோதித அபி, அதை இங்கே கொண்டு வரணும், ஆமோதித்தோபி நான் எடுத்தது, ஆமோதித அபி ஆமோதித்தோபி, இது ஒரு சந்தி, விசக சந்தி. மேலும் கமலாசன சந்தனேன பக்ஷஸ்தலேச்ச, பிராட்டியினுடைய குங்கையிலிருந்து இருந்த சந்தனத்தினுடைய கலப்பினால் பக்ஷஸ்தலேச்ச திருமகாவிலும் ஆமோதித அபி, அங்கும் அவன் மனம் பெற்றிருக்க நிகமைகி அங்கிரி யுகமே ஆமோ, அங்கிரி யுகமே ஆமோதித அபி, வேதங்களினால் இரண்டு திருவடியிலும் கூட மனம் ஊட்டப்பெற்றனாக இருந்த போதிலும் தவ மௌலி மாலாம், உன்னுடைய அந்த திருமுடி சம்பந்தப்பட்ட அல்லது நீ சூடி கொடுத்த அந்த மாலையை நதேன சிரசா வணங்கிய சிரசினால் தத்தே அணிந்து கொள்கின்றான். எதற்காகன்னு கேட்டால், அவனுக்கு இவ்வளவு நறுமணம் பெற்றிருந்தும் கூட ஒரு திருப்தி இல்லையா, இவைகளை காட்டிலும் விசேஷம், விசேஷமாக பரிமளத்தையுடைய ஒரு வஸ்துவை சிரசில் தரிச்சுக்கணும்னு நினச்சிருந்தப்ப, நீ சூடி கொடுத்த மாலையை அந்த மிக அழகாக வணங்கிய சிரசோடு ரொம்ப மதிப்பு கொடுத்து அதை தன்னுடைய சிரசில் அணிந்து திகழ்கின்றான்னு சாதிக்கிறார். ஏன்னா அவளை சூடி கொடுத்த மாலைக்கு அவ்வளவு ஏற்றம், அதை தன்னுடைய கவி நயத்தை கொண்டு நம் சுவாமி மிக அற்புதமாக வெளிப்படுத்துகிறார் இந்த பதினேழாவது பத்தியத்தில். நாளைய தினம் பதினெட்டாவது பத்தியத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமத்யை கோதாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.